கவடி ஆடி வந்தோம் கந்தகுஹா, கவடி ஆடி வந்தோம் கந்தகுஹா. கடை கண் பாராயோ முத்தமிழ் முருகா, கவடி ஆடி வந்தோம் கந்தகுஹா. கடை கண் பாராயோ முத்தமிழ் முருகா, கவடி ஆடி வந்தோம் கந்தகுஹா. கடை கண் பாராயோ முத்தமிழ் முருகா, கவடி ஆடி வந்தோம் கந்தகுஹா. சிவ சக்தி பாலா, சிவசக்தி பாலா திருச்செந்தூர் பாசா, சிவசக்தி பாலா திருச்செந்தூர் பாசா. பவபயம் தொலையவும் காளினை பணிந்தோம், பவபயம் தொலையவும் காளினை பணிந்தோம், பவபயம் தொலையவும் காளினை பணிந்தோம். பவபயம் தொலையவும் காளினை பணிந்தோம், காவடி பாடி வந்தோம் கந்தகுஹா. கடை கண் பாராயோ முத்தமிழ் முருகா, காவடி பாடி வந்தோம் கந்தகுஹா. பல்வித பக்தர்கள் பத்துமலையில் பால் கவடி பன்னீர் கவடி புஷ்ப கவடி சர்வ கவடி, பால் கவடி பன்னீர் கவடி புஷ்ப கவடி சர்வ கவடி. வேல்